வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, ஏன் கண்ணு மணிக்கு இந்த காளைய பிடிக்கலையா? வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, ஏன் கண்ணு மணிக்கு இந்த காளைய பிடிக்கலையா? வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, ஏன் கண்ணு மணிக்கு இந்த காளைய பிடிக்கலையா? வெண்டலே கொஞ்சம் நீ கேளு இந்த செய்தியை, அங்கு நீ கூறு. ஏ தெண்டலே கொஞ்சம் நீ கேளு இந்த செய்தியை, அங்கு நீ கூறு. ஒரு பூவும் காத்தும் தனியாகாது. வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, நீ கண்ணு மணிக்கு இந்த காளைய பிடிக்கலையா? எண்ணங்கள் முன்னோட ஏக்கம் கூட